వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూత న భవిష్యతి పాల్గొనే వాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందుమాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేంకటన్ గల్మిం మేల్ వినై ముట్రవం తాంగల్ తంగట్టు నల్లన వేశైవార్ వేంగడత్తురైవార్కణమాయన్నలాం కడమై అదుసుమందార్గట్కే శండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాల్ మరబడియాం నీల్కడలు ఎండ్రుం పుణయాం మణివిళక్కాం పూంపట్టాం పుల్గుమణయాం తిరుమార్క్ అరవ్ వేంగడత్తురైవార్క్ నమః. ఆదిశేషనాలే కపిల మహర్షికి ఉపదేశం పన్నప్పట్టదాన శ్రీమద్ వెంకటేశ అష్టోత్తర శతనామావళియిలே தற்போது 47வது நாமாவளியினுடைய அனுபவம். சந்திரலாவண்யதாயினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. சந்திர லாவண்யதாயினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சந்திரலாவண்யதாயி என்பது. சந்திரனுக்கு மிகுந்த அழகை கொடுத்த ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. சௌந்தரியம் அப்படின்னா அழகு, லாவண்யம் அப்படின்னா ரொம்ப அழகு, அழகு சொற்றதுன்னு சொல்ற மூலியம் அப்பேற்பட்ட அழகு, அதற்கு லாவண்யம் என்று பெயர். திருவேங்கடமுடையானை வர்ணிக்கிற போது கூட புராணம் லாவண்யமான திருமுக மண்டலத்தை உடையவன் அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த லாவண்யத்தின் காரணமாக பெருமாளுடைய திருமேனியிலே பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு இந்த அஷ்டோத்திரம் தெரிவிக்கிறது. பின்னால வரப்போற ஒரு நாமாவளி நித்திய யௌவன மூர்த்தையே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. நாளுக்கு நாள் எம்பெருமானுடைய திருமேனியிலே இளமையானது கூடிக்கொண்டே போகிறதுன்னு ஒரு அர்த்தம். பெருமாளுடைய திருமேனியிலே திருமுக மண்டலத்திலே இளமையானது என்றும் மாறுவதில்லை, அழியாமல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். நாம எல்லாரும் கூட எல்லோரும் ஒருத்தர் விடாம எல்லோரும் குழந்தையில ரொம்ப அழகா இருந்தோம், இளம் பருவத்திலும் அழகா இருந்தோம். நாலு ஆக ஆக வயசு ஆக ஆக நமக்கே சில அழகு குறையறதுன்றதெல்லாம் இயல்பாவே நம்முடைய சரீரத்துக்கு வந்துடுறதோ இல்லையோ. நிறம் மங்கறது, முகத்துல புளி விழக்கிறோம், தோல் சுருங்கிறது, ஒரு காம்பீரியம் குறையறது, ஒரு சுமுகமா பிரசன்னமா இருக்கிற முகமானது அப்படி டல்லாறுது, இதெல்லாம் நம்முடைய வயசு மாற மாற வரக்கூடிய சரீர சம்பந்தப்பட்ட தோஷங்கள். இதெல்லாம் அப்பேற்பட்ட எந்த தோஷங்களும் திருவேங்கடமுடையானுக்கு கிடையாது. இத்தனை யுகங்களாக பெருமாள் நின்று கொண்டு சேவை சாதித்தாலும் கூட பெருமாளுடைய திருமேனியிலே ஒரு அசக்தியோ ஒரு அனாரோக்கியமோ ஒரு பொலிவின்மையோ எதுவுமே தெரியாது. அது என்ன சுவாமி, ஒரு விக்கிரகத்துக்கு போய் எப்படி இதெல்லாம் இருக்கு இல்லன்னு சொல்றது அப்படின்னா, அவன் கேவலம் விக்கிரகம் அல்ல, பெருமாள் ஊழிய கொண்டு ஒருத்தராலே செதுக்கப்பட்ட ஒரு சிலை கிடையாது, ஸ்வயம்பு மூர்த்தி. ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீரங்கம் திருமலைன்னு 8 க்ஷேத்திரங்கள் சொல்றோமே, அதிலே ஒரு க்ஷேத்திரமான திருமலையிலே இந்த எம்பெருமான் யாராலும் பண்ணப்படாமல் செதுக்கப்படாமல் தானாகவே தோன்றியவன், தானாகவே ஆவிர் பவித்தவன். அந்த எம்பெருமானுடைய திருமேனி, அவன் எழுந்தருள் இருக்கிற விமானம், இதெல்லாம் கூட வைகுண்டத்திலே இருப்பது போல சுத்த சத்துவமயமான வஸ்துக்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் திருமேனி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி வசந்த சாநித்தியத்தோடு தான் இங்கேயும் பெருமாள் திருமேனி இருக்கிறது. இவா பண்ணா, இவா மாத்தினா, இவா ரிப்பேர் பண்ணான்ற சமாச்சாரம் எல்லாம் பெருமாள் இடத்துல கிடையாது. அதையினால பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே பெருமாளுடைய திருமேனியிலே என்றும் இளமைதான். நேற்று மார்க்கண்டேய மகர்ஷியை பத்தி பாக்கிறச்ச என்றும் 16 பார்த்தமோ இல்லையோ, அவர் என்றும் 16னா என்னைக்கும் 16 வயசே இருந்துருக்கும், மரணமே இல்லைன்னு வரம் பெற்றவர். இவன் 16 வயசு பாலகனானி அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த 16 வயசு குமாராளுக்கே உரியதான அந்த மிடுக்கோடே, அந்த அழகோடே, அந்த இளமையோட இருப்பவன் இந்த பெருமாள். அதை சேவிக்கிற எல்லோருக்கும் அனுபவிக்க முடியும். அந்த இளமைக்கு காரணம் அவனிடத்திலே இருக்கக்கூடிய லாவண்யம். தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அப்படின்னுட்டு தேவப்பெருமாள சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். தன்னிடத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்துண்டே இருந்தாலும் கூட அதெல்லாம் எம்பெருமானிடத்துல ஒரு நாளும் குறைவதில்லை, அதுக்கு மாறா ஏறிண்டே போறது. நம்ம இடத்துல சில விஷயங்கள் இருக்கு, மற்றவாளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம இடத்துல அது குறையும். ஒரு 10 பழம் வச்சுட்டு இருக்கோம், 2 பழத்தை கொடுக்கறோம்னா 8 தான் இருக்கும், இன்னும் 2 கொடுத்தா 6 தான் இருக்கும், அப்படி குறைஞ்சுட்டே போறது. ஆனா பெருமாள் இடத்திலே தன்னுடைய அடியவர்களுக்கு அவன் என்னென்னலாம் கொடுக்கறானோ அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாயிட்டு போறதும் இது நமக்கெல்லாம் விருத்தமா தெரியுது. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிட்டு போறது, அவனிடத்திலே கொடுக்க கொடுக்க கூடிண்டே போறது. அந்த மாதிரி சந்திரனுக்கு மிகுந்த அழகை பெருமாள் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அவனிடத்திலே மிகுந்த அழகு உண்டு, அதிலே அல்பமா ஒரு பாகத்தை அப்படி கிள்ளி எறிந்தான். சந்திரன் மிகுந்த அழகோடு திகழ்ந்துட்டான். அதனாலே பெருமாளுக்கு இன்னும் அழகு கூடுகிறதே தவிர அவன் அழகு குறையவில்லை. ஆகையினாலே தானும் லாவண்யமாக இருப்பவன், தன்னிடத்திலே லாவண்யத்தை வேண்டிய சந்திரனுக்கும் லாவண்யத்தை கொடுத்தவன் இந்த எம்பெருமான் அப்படின்னு அனுபவிக்க வேணும். சந்திரன் திருமலையிலே வந்து இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே தபஸ் பண்ணி தானங்கள் எல்லாம் பண்ணி தனக்கு மிகுந்த அழகு வேணும், லாவண்யம் வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்தான். அதை பெருமாள் வரமா கொடுத்துட்டார். அதை இந்த நாமாவளியானது சொல்றது. இதுக்கு முன்னாடி 2 நாமாக்களாலே வாமதேவ பிரியாய ஜனகேஷ்ட பிரதாயன்னு அனுபவித்தோம். வாமதேவர் நிமிபுத்திரரான ஜனக மகரிஷிக்கு கங்கை கரையிலே உபதேசம் பண்ணிண்டே வரார். திருவேங்கடமுடையானுடைய பிரபாவத்தை திருமலையிலே யார் யாரெல்லாம் தபஸ் பண்ணி என்னென்ன வரம் எல்லாம் வாங்கிண்டா, வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனுக்கு தானாவே கூட்டு பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணி அதனுடைய பலனாக பெருமாளால வாக்பத்தின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதின்ற பட்டத்தை வாங்கிண்டார். விஸ்வக்சேன பதம் இங்கதான் கிடைச்சது, தேவசேனாதிபதி பட்டம் இங்கதான் கிடைச்சதுன்னு இப்படி மலையினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு வரச்ச சந்திரன் இருக்கானே அவன் கூட அவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் திருவேங்கடமுடையான் தான். இந்த திருமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணிதான் சந்திரன் மிகுந்த லாவண்யத்தோட திகழ்கிறான்னு அவனை பத்தியும் சொல்லிட்டு வர்றார். அதனால அந்த ஜனகருக்கும் வாமதேவருக்குமான சம்பாஷணத்தில் உரையாடலில் சந்திரன் வரம் பெற்றதும் வரபடினால அந்த சந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணின ஸ்ரீனிவாசன் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஸ்ரீனிவாசன் அனுகிரகம் பண்றக்கான்னு உதாரணம் காட்டிட்டு வரச்ச இவனுடைய பெயரையும் எடுத்துக்கிறார் சுவாமி ஆதிசேஷன். சந்திரன் என்ன பண்ணினான்? பிரம்மா வாமதேவருக்கு உபதேசம் பண்றதான ஸ்லோகம், வாமன புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், அஸ்யாஸ்தீரே புரா பிரம்மன் சந்திரா க்ஷீரோத சம்பவா சௌவர்ணம் பூஷணம் தத்வா லாவண்யம் பரமம் யயௌ. அஸ்யாஹா தீரே புரா, சுவாமி புஷ்கரணி இருக்கிறதே அந்த சுவாமி புஷ்கரணியை காட்டி வாமதேவருக்கு பிரம்மதேவன் உபதேசம் பண்றான். அஸ்யாஹா தீரே புரா, இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே இருக்கக்கூடிய இந்த திருமலை க்ஷேத்திரம் இருக்கிறதே இந்த நகரம், இதிலே பிரம்மன் ஏ பிரம்மவித்தான வாமதேவ மகர்ஷியே, சந்திரஹா க்ஷீரோத சம்பவஹா, க்ஷீரோதம் அப்படின்னா பார்க்கடல் அர்த்தம், சம்பவன் அப்படின்னா தோன்றினவன், பார்க்கடல் கடைந்த போது பார்க்கடலிலே இருந்து தோன்றியவனான சந்திரன் இருக்கிறானே அவன் சௌவர்ணம் பூஷணம் தத்வா. சௌவர்ணம் அப்படின்னா ஸ்வர்ணம், பூஷணம் அப்படின்னா ஆபரணங்கள், நகைகள், திருவாபரணங்கள், ஜுவல்ஸ், அதையெல்லாம் கூட அநேகமா தானம் பண்ணி லாவண்யம் பரமம் எயவ் பேரழகை அடைந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சந்திரனுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கணும், பாக்குறவா கண்ணுக்கெல்லாம் வந்து இவனை போல பேரழகன் யாரும் இல்லைன்னு சொல்லணும், அவனுடைய அழகின் காரணமா எல்லாரும் அவனை பார்க்கணும் ரசிக்கணும்னுட்டு ரொம்ப ஆசை. இந்த மலையை பாக்குறான், மலையை பத்தி கேள்விப்படுறான், யார் என்ன கேட்டாலும் இந்த மலையில கிடைக்கிறது, நாமளும் தபஸ் பண்ணி வரம் வாங்கிட்டு வரலான்னுட்டு மலைக்கு வரான். வந்து தீர்த்தங்கள்ல வசந்த தீர்த்தமான சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே இருந்த அந்த தீர்த்தத்துக்கு எப்பேற்பட்ட மகான்கள் ரிஷிகள் பிரம்மவித்துக்கள் மகாத்மாக்கள்லாம் வரான்றத பார்க்கறான். இப்பேற்பட்டவாள்லாம் கூட வந்து தீர்த்தமாடி இங்க ஏதோ தபசெல்லாம் பண்றாளே, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தீர்த்தம் அப்படின்னுட்டு அங்க வந்த மகான்களிடத்திலே இந்த சுவாமி புஷ்கரணிக்கு இத்தனை பேர் படையெடுத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறான். கேட்கறச்ச ஒரு ஒருத்தரும் சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமையை சொல்லிட்டு வரா. அதுல இந்த இடத்துக்கு தேவையான அம்சத்தை மாத்திரம் திரும்ப சொல்றேன் அடியேன். இந்த தீர்த்தத்திலே யாரெல்லாம் தீர்த்தமாடி இதனுடைய கரையிலே ஜபம் என்ன, தபஸ் என்ன, தானங்கள் என்ன இதெல்லாம் பண்றாலோ அதெல்லாம் வேற இடத்துல பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அதை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு பலன் நீங்க கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்வர்ணதானம் பண்ணினா வெளியில 1000 ஸ்வர்ணதானம் பண்ணினத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்றச்ச, சந்திரன் என்ன பண்ணினா நிறைய ஸ்வர்ணத்தினாலான ஆபரணங்களை இல்லாதப்பட்டவாள் எல்லாம் கூட்டு, பிரம்ம வித்துக்களை எல்லாம் கூட்டு, இந்த சுவாமி புஷ்கரனினோட கரையில ஸ்ரீவேங்கடேசகா பிரியதாம், இந்த திருவேங்கடமுடையானுக்கு பிரீத்தி ஏற்படுவதற்காக இந்த ஸ்வர்ண ஆபரணங்களை தானம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணினான். அந்த தானத்தினாலே பெருமாள் மகிழ்ந்த ஸ்ரீவேங்கடேசகா பிரியதாம், திருவேங்கடமுடையானுக்கு பிரீத்தி ஏற்படட்டும்னு சொல்லி வேற தானம் பண்றான். அதை சொல்லாமையே பெருமாளுடைய திருவடிவாரத்திலே இருக்கக்கூடியதான இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே தானம் பண்ணி இருந்தாலே அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளாமல் பண்ணியிருந்தாலும் கூட அந்த தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தினாலே, திருமலை கஷேத்திர பிரபாவத்தினாலே இவனுக்கு நல்லது நடந்திருக்கும், நிச்சயம் அந்த தானத்திற்கு பலன் உண்டு. அதுவும் இல்லாமல் இந்த தீர்த்தத்துக்கும் இந்த கரைக்கும் பண்ணக்கூடிய தானம் முதலியவற்றுக்கும் சீனிவாசனுடைய அனுகிரகம் தான் காரணம்னு தெரிஞ்சுண்டு அவனுக்கு பிரீத்தி ஏற்பட வேண்டும் என்று விசேஷமாக சங்கல்பித்துக் கொண்டு ஸ்ரீவேங்கடேசகா பிரியதாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி இவன் பண்ணினானோ இல்லையோ, அவனுக்கு கைமேல் பலன் கிடைத்தது. பெருமாள் நேர வந்து சந்தோஷப்பட்டு சேவை சாதித்தார் அவனுக்கு. மத்தவாளை போல இவன் தபசெல்லாம் கூட பண்ணல, தானம் பண்ணினான் அவ்வளவுதான். இதனாலதான் சொல்றது சுவாமி புஷ்கரணி கரையிலே பண்ணக்கூடிய தானமானது பெரும் பலன் தரக்கூடியது. பொதுவாகவே புண்ணியக்ஷேத்திரங்கள்ல பண்ணக்கூடிய தானங்கள், ஜபங்கள், தபங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பலன் தரக்கூடியது. அதனாலதான் தேவர்கள் இவெல்லாம் கூட ஏதான சாபம் வந்துடுத்தோ அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் வரணும், இல்ல ஏதானோ தபஸ் பண்ணி வரம் வாங்கணும், பெருமாளை நேர சேவிக்கணும்னு இப்படி எல்லாம் அவளுக்கு ப்ராப்ளங்கள் வரச்ச எல்லாரும் பூலோகத்துக்கு குறிப்பா நாரதர் எல்லா லோகங்களையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்ன்றபடினால அவரிடத்துல கேட்பா, இந்த மாதிரி என்னுடைய காரியம் சீக்கிரம் பழிக்கணும்னா எந்த க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்றது சொல்லு அப்படின்னு கேட்டா, அப்போ வந்து காஞ்சிபுரத்துக்கு போங்கோ, ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போங்கோ, ஸ்ரீரங்கத்துக்கு போங்கோ, திருமலைக்கு போங்கோன்னு இந்த மகான்கள் திரிலோக சஞ்சாரியா எல்லா லோகங்களையும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிற மகான்களானவா பாகவதாலானவா சொல்லுவா, அதன்படி இவா வந்து இங்க யாகம் பண்றது, தியானம் பண்றது, தபஸ் பண்றதுன்னு பண்ணி பெருமாளை வந்து சீக்கிரம் அடைவா, வரத்தை வாங்கிட்டு புறப்பட்டு போயிடுவான்றதெல்லாம் நிறைய புராணங்கள்ல கேள்விப்படுறோம் நாம. அப்படி எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களுக்கும் திலகம் வைத்தார் போலே இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட க்ஷேத்திரத்திலே இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே சந்திரன் பண்ணினதான ஸ்வர்ண தானம் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவேங்கடமுடையான் உடனே அந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே சந்திரனுக்கு சேவை சாதித்தான். சந்திர விசேஷமா பெருமாளை அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்றான். பண்ணாவிட்டு ஏ உனக்கு என்னடா வர வேணும், எதற்காக என்ன கூட்டேன்னு பெருமாள் கேட்ட போது, சுவாமி இவனை போல ஒரு பேரழகன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு நிறைய அழகு வேணும் சுவாமி, பரம அழகு லாவண்யம் வேணும் அப்படின்னு இவன் கேட்கிறான். பெருமாள், நீ கேட்டதோ வெறும் லாவண்யம், நான் உனக்கு பரம லாவண்யம் ரொம்ப பேரழக கொடுக்கறேன், அப்படியே ஆட்டோ அனுகிரகம் பண்ணிட்டேர். இவன் அழக கேட்டு வாங்கியிருந்தான். அன்னையிலிருந்து சந்திரன் பார்ப்பதற்கு அழகானவனாக, எல்லோருடைய மனதையும் வசீகாரம் பண்ணுபவனாக, வசீகரிப்பவனாக, 27 பத்னிமார்களான நட்சத்திரங்களாலே சூழப்பட்டவனாக, காதலிக்கப்பட்டவனாக பேரழகோடே திகழ்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி எம்பெருமானிடத்திலே கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதற்கு இந்த சந்திரனுடைய ஸ்வர்ண தானம் பண்ணி அழகை பெற்றது அப்படின்ற விருத்தாந்தம் ஒரு உதாரணம். அதனாலே இவன் சந்திரனுக்கு லாவண்யத்தை கொடுத்தவன். சந்திர லாவண்யதாயினே ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. அடுத்தபடியாக 48வது நாமாவளி. நாராயண நகேசாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. நாராயண நக ஈசாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நாராயண நகேசா என்பது. நகம் அப்படின்னா மலை நர்த்தம், ஈசன் அப்படின்னா சுவாமி ஆள்பவன், நாராயண நகேசகன்னா நாராயண நகம், நாராயண மலை, நாராயணாத்ரி நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய திருமலையை ஆள்பவனான, அதற்கு சுவாமியான அந்த நாராயண மலைக்கு அதிபதியான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு இந்த நாமாவளியினுடைய சாரம். இதற்கு முன்னாலே சுவாமி புஷ்கரணி கரையிலே ஸ்வர்ணதானம் பண்ணி அழகை பெற்ற சந்திரனுடைய கதை சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு மனிதர்களிலே நம்ம போன்ற பிராமணர்களிலே சிறந்தவனான நாராயணன் அப்படின்னு ஒரு பிராமணன், அந்த பிராமணன் தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிச்சதுனாலதான் இந்த மலைக்கு நாராயணகிரி, நாராயணாத்ரி, நாராயண நகம் என்று அவனுடைய பெயராலே நாராயண மலை என்று இந்த மலை வழங்கப்பட்டது. அப்பேற்பட்ட பிராமணனுக்கு அனுகிரகம் பண்ணினான் திருவேங்கடமுடையான். அந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலை எது அப்படின்னா, திருமலையிலே இருக்கக்கூடிய சப்தகிரி, ஏழு மலைகளில் ஒசந்ததாக இருக்கக்கூடியது நாராயணகிரி. அதற்கு மேல ஆகாசம்தான், அதுக்கு மேல ஒசர்வான ஒரு இடம் கிடையாது. அந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையிலேதான் சுவாமி புஷ்கரணி இருக்கிறது, வராக பெருமாள் இருக்கிறார், ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே திருவேங்கடமுடையான் இருக்கிறான். அந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய உச்சியில் தான் நாலு கால் மண்டபத்திலே முதல் முதல்ல வைகுண்டத்திலிருந்து பெருமாள் இந்த திருமலைக்கு வந்து திருவடிகளை எடுத்து வைத்த அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி மண்டபம், ஸ்ரீவாரு பாதாலு என்று சொல்கிற அந்த மண்டபமானது இருக்கிறது. அதனாலே நாராயணகிரிக்கு ஈஸ்வரனான வெங்கடேசனுக்கு நமகா என்று இந்த நாமாவளியிலே சொல்லப்படுகிறது. பின்னாலே வரக்கூடிய 78வது நாமாவளி 78, அதுல நாராயணார்த்த அசேஷ ஜனதுருக் விஷயாய நமகான்னு ஒரு நாமாவளி வரப்போறது. அதுல இந்த நாராயணன் என்கிற பிராமணன் தபஸ் பண்ணி சுவாமி எனக்கு சேவை சாதித்தது போலவே எல்லா ஜனங்களுக்கும் சேவை சாதிக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டான். அதுக்கு பெருமாள் அப்படியே ஆகட்டும் வரம் கொடுத்தார். அந்த இடத்துல இந்த நாராயணன் சொல்லக்கூடிய பிராமணனுடைய சரித்திரத்தை பிரம்மாண்ட புராணம் விஸ்தாரமா வர்ணிக்கிறது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வாமன புராணத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த நாமாவளியில நாராயணனை பத்தி சொல்ல போறது இல்ல, அந்த நாராயண மலைக்கு ஈஸ்வரனான வெங்கடேசனை பத்தி மாத்திரம் சொல்ல போறோம். ஏன்னா இங்கே நாராயணனை பத்தி சொல்லிவிட்டா அந்த நாமாவளியில சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. அதனால இப்ப நாராயண நகேசகா, அகஸ்தியர் முதலானவாள்லாம் இந்த மலையில ரொம்ப வருஷ காலம் பெருமாளை தேடிந்து மலையவே பிரதட்சிணமா சுத்தி வந்தான்னு பார்த்தமோ இல்லையோ. பிரம்மாவனிடத்திலே நாரதர் போய் முதல்ல கேட்டார், நான் சீவைகுண்டத்துல போய் பெருமாளை சேவிக்கணும்னு போனேன், பெருமாள் அங்க காணல, பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்னு நீர் சொல்லணும் அப்படின்னா, பிரம்மா ஞான திருஷ்டியில பார்த்துட்டு பெருமாள் நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையில இருக்கார் அப்படின்னார். உடனே நாரதர் அங்க புறப்பட்டு போனார். நாரதர் போனதை பார்த்துட்டு அகஸ்தியர் முதலான மகரிஷிகள் எல்லாம் கூட போனா பிரம்மாவன் கூட அந்த நாராயணகிரின்ற மலைக்கு வந்து சேர்ந்தான். இவாள்லாம் பெருமாள் அப்படி சுத்தி தேடி பார்த்தா யார் கண்ணுக்கும் பெருமாள் எங்கேயும் தெரியல, பிரம்மா தானே பெருமாள் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பிரம்மாவின் இடத்துல கேட்கிறா. பிரம்மாவானவன் பெருமாளை தியானம் பண்றான். பெருமாள் பிரம்மாவினுடைய தியானத்திலே விஷயமாகி பிரம்மாவுக்கு சொல்றேன், நான் அவதாரம் பண்ணக்கூடிய காலம், நான் எல்லோரு கண்களுக்கும் தெரியக்கூடிய காலம் இன்னும் வரவில்லை, ஆனா நான் இங்கதான் இருந்துட்டு இருக்கேன், நீ போய் உன்னுடைய காரியத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாவானவன் இவாளுக்கு என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, பெருமாள் இந்த மலையில தான் சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கான், இந்த மலைய ஒரு பிரதட்சிணமா சுத்தி வாங்கோ, மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கூட பிரதட்சிணமா சுத்திட்டு வாங்கோ, ஒரு ஒரு மலையையும் புண்ணிய தீர்த்தங்களையும் பார்க்கறச்சு அப்படி பெருமாள் எங்க இருக்கான் தேடிண்டே வந்தீங்கன்னா பெருமாள் உங்க கண்ணுக்கு சேவை சாதிப்பான் அப்படின்னு சொன்னார். இவாளும் சரின்னுட்டு அகஸ்தியர் தலைமையில ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பக்கம் மலையும் தீர்த்தங்களையும் பிரதட்சிணமா சுத்தி வந்துட்டு இருக்கா. அப்படி வரச்ச நடந்த சம்பவம், இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி பாதாலுன்னு பெருமாள் திருவடிகள் இருக்கக்கூடிய அந்த நாராயணகிரி மலை இருக்கிறது. அந்த மலையானது ஒட்டுமொத்த சேஷாச்சலம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலை தொடர் இருக்கு பாருங்க, சேஷாச்சலம் ஹில் ரேஞ்சஸ், அதனுடைய வாயவிய திக்கிலே இருக்கிறது. வாயவிய திக்கு அப்படின்னா வடமேற்கு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். அங்கே ஒரு பெரிய மலை பாறை இருந்துதான். அந்த மலை பாறைக்கு மேல ரொம்ப அழகோட ஆச்சரியமா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகோட ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு நாம இல்ல, சாதாரண மனுஷாலான நாம இல்ல, இப்ப ஏற்பட்ட அகஸ்தியர் முதலான ரிஷிகள் எல்லாம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு அழகோட ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன், ஒரு திவ்ய புருஷன் அந்த பாறை மேல உட்கார்ந்துட்டு இருந்தானான். இவளுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் அப்படியே வந்து உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுத்து. இப்ப ஏற்பட்ட அழகோட இந்த பாறை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இவன் யாரு? கையில சங்க சக்கரம் இதெல்லாம் இருந்து மார்பிள தாயார் இருந்தா பெருமாள்னு சொல்லிடலாம், இல்ல எந்த தேவதைக்குமான சின்னத்தையும் இவன் கையில ஆயுதமோ எதுவோ வச்சுண்டு இல்ல, ஆனா பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கான். நிச்சயமா இவனுடைய அழகுல இருந்து இவனுடைய தேஜஸ்ல இருந்து தெரியறது இவன் சாதாரண மனுஷனே கிடையாது, மகா ஆச்சரியமான திவ்ய புருஷன், ஏதோ விசேஷ சக்தி உண்டு இவனிடத்துல, ஆனா யாருன்னு தெரியலையே அப்படின்னு தலையை பிச்சுக்கிறா. அந்த திவ்ய புருஷனுடைய தேஜஸும் அழகும் வடிவழகும் எப்படி இருந்ததுன்னா, அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ் ஒளி வீசறது பாருங்க, அந்த ஒளியை இவாளால நேர கண்ணால பார்க்க முடியலையா, கண்ணு கூசுறதான். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தேஜஸ பார்த்துட்டே இருந்தாலானா கண்ணு அப்படியே பறிப்போயிடும் போல் இருக்குது. மின்னலை பார்த்தா எப்படி பார்வை போறதுன்னு சொல்றாலும் அந்த மாதிரி பார்வை போயிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசந்த தேஜஸோட அந்த திவ்ய புருஷன் இருந்தானோ. எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு என்ன நடக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஆஃபாயில் இருக்கிறச்ச அகஸ்தியர் மட்டும் கொஞ்சம் கிட்ட போய் நெருங்கி, ஹே மகாபுருஷ, ஹே திவ்ய புருஷ, இத்தனை அழகாக இருக்கிறாய், இதற்கு முன்னாலே நாங்கள் எங்கும் இப்படிப்பட்ட அழகையும் தேஜஸையும் வடிவத்தையும் பார்த்ததில்லை, ஹே சுவாமி, ஹே பிரபோ, நீங்க யாருன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு பலவாரா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மகாபுருஷனிடத்துல போய் நீ யாருன்னு கேட்கிற. பதிலுக்கு அந்த திவ்ய புருஷன் என்ன பண்ணினான்னு தெரியுமோ? இவ்வளவு ஸ்தோத்திரம் அகஸ்தியர் பண்ணிட்டு இருக்கார், நீ அழகா இருக்க, நன்னா இருக்க, உன்னுடைய தேஜஸ் அப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி அழக பார்த்ததில்லை, இத்தனையும் சொன்னா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு இருந்துட்டு நீ என்னை இப்படி எல்லாம் வர்ணித்தது, ஸ்தோத்திரம் பண்ணது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய முக பாவனையினாலே சிரித்து புன்முறுவலோட கையை காட்டி நன்னாரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கண்களாலே நன்ன குளிர கட்டாட்சிச்சுட்டு என்னிடத்துல இவ்வளவு பக்தியா ஸ்தோத்திரம் பண்ண நீங்களா நன்னா இருப்பீங்கன்ற மாதிரி கண்ணாலேயே பார்வையினாலேயே பதில் சொல்லிட்டு வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம உடனே அந்தர்தானம் ஆயிட்டான், மறைஞ்சு போயிட்டான். அப்படின்னு வாமதேவ மகர்ஷி நிவிபுத்திரரான ஜனகருக்கு இந்த விஷயத்தை உபதேசம் சொன்னார். இது எங்க இருக்குன்னா வாமன புராணத்தில் இருக்கிறது. இதோட அவர் நிறுத்தின்ட்டார். ஜனகருக்கு ஆச்சரியம் தாங்கல, வாமதேவரிடத்துல கேட்கிறார், வாயவ்யாம் திசியோ தேவஹா கிரேஸ்தஸ்ய மஹீயசஹா திருஷ்டோ முனிவரை பூர்வம் கோசௌ பிரம்மன் வதஸ்வமே. சுவாமி, பிரம்மவித்தாக இருக்கக்கூடிய வாமதேவ மகர்ஷியே, முன்பு வாயவிய திக்குன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசையிலே அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் கூட ஒரு மகாபுருஷனை பார்த்தா ரொம்ப அழகோட தேஜஸோட ஒரு மகாபுருஷன் பெரிய பாறமேல உட்கார்ந்துட்டு இருந்தான், இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா கூட அவள் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டான், வாயை திறந்து தான் யாருன்னு சொல்லல அப்படின்னு சொன்னங்களே, அவளுக்கு அந்த மகாபுருஷன் சொல்லாமல் இருந்தாலும் கூட நீங்க வந்து பெரிய பிரம்மஜானி, மகா பிரம்மவித்து, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சுவாமி அவர் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கிறது, அந்த மகாபுருஷன் யாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஜனகர் வாமதேவர் கேட்கிறார். வாமதேவர் பதில் சொல்றார், ஸ்தராஜன்ன நகராஜஸ்து நாராயணகிரி ஸ்வயம் ஆசீனோவ புராஸ்தாய சகம் திவ்யம் மகாத்புதம். ஹே ஜனகராஜாவே, நீ இத்தனை பக்தியோட கேட்கறதுனால சொல்றேன், நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய அந்த திரிவேங்கடமுடியான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை இருக்கு பாத்தியா, அந்த நாராயண பர்வத்தம்னு சொல்லக்கூடிய மலையே அந்த மாதிரி ஒரு திவ்ய புருஷனா ரூபம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு எல்லாம் சேவை கொடுத்தது அப்படின்னு வாமதேவர் பதில் சொல்றார். இதற்கு என்ன அர்த்தம்? மலையே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையே ஒரு மனித வடிவத்திலே ஒரு அழகான பாலகனை இளைஞனை போல கண்ணை பறிக்கக்கூடிய அழகும் தேஜஸும் உடைய ஒரு திவ்ய புருஷனும் அவளுக்கு சேவை கொடுத்தது, அதனால அந்த பாறமேல உட்கார்ந்து புருஷன் யாரும் கிடையாது, அந்த நாராயண மலைக்கு அதிதேவதையான நாராயணகிரியே தான் அவன், நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையே அந்த பிராமணனா அந்த திவ்ய புருஷனா வந்தது அப்படின்னுட்டு சொல்றார். இதுதான் நடந்த விஷயம். இப்போ நாராயண நகேஷாய என்கிற பதத்திற்கு நாராயண நகசிய ஈசகா, நாராயண மலைக்கு அதிபதி என்கிற அர்த்தத்திலே திரிவேங்கடமுடையானை இந்த நாமா சொல்கிறது. இப்பேற்பட்ட நாராயணகிரியிலே வாசம் பண்ணுபவன், அதற்கு அதிபதி, அதற்கு உரிமையாளன், அதற்கு சுவாமி, அதிலே இருந்து கொண்டு சர்வ லோகங்களையும் ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள் எல்லாம் அந்த திவ்ய புருஷனை நேர பார்த்தாலே அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் மனசுல இருந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, இவனை பார்த்தா சாதாரண புருஷனா தெரியல, சாதாரண மனுஷனாவோ தேவனாவோ கந்தர்வனாவோ தெரியல, மகாபுருஷன் சொல்லக்கூடிய எம்பெருமான போலவே இருக்கிறதே இவனுடைய வடிவம்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அந்த அழகுல அப்படியே மயங்கி உழுந்த அகஸ்தியர் தான் இவன் பெருமாளா தான் இருக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டார், இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேணும் என்கிற ஆசையிலே நீங்க யாருன்னு கேட்டார், அவர் வாயை திறக்காம பதில் சொல்லாம போயிட்டார் அப்படின்னு பார்த்தோம். இதனால நாராயண இத்தி நகேஷகா தஸ்மை அப்படின்னு அர்த்தம் கொண்டால், நாராயணன் அப்படின்ற மலையை அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீனிவாசன் இருக்கான் பாருங்கோ, அந்த ஸ்ரீனிவாசனே தான் நாராயணகிரி என்கிற மலையாக அந்த இளைஞனாக வந்தான் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இதனாலதான் சொல்றது மலை வேற பெருமாள் வேற இல்லை, மலையும் பெருமாள் தான், மலை மீது நின்று இருக்கிற சுவாமி ஸ்ரீனிவாசனும் பெருமாள் தான். நாராயணன் என்கிற பிராமணன் தபஸ் பண்ணா அவனுடைய பெயரால மலை நாராயணகிரின்னு வழங்கப்படட்டும்னு சொல்லி பெருமாள் சேவை கொடுத்தாரோ இல்லையோ, அதற்கு முன்னாடி காலத்திலே எல்லாம் கூட பெருமாள் அந்த மலையில இருந்துட்டு இருக்கார். மலைக்கு நாம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு ஒரு யுகத்திலே ஒரு ஒரு பெயர் உண்டு. நாராயணன் என்கிற பிராமணன் தபஸ் பண்ண அப்புறம் அவனுடைய பெயராலே நாராயணகிரின்னு வழங்கப்பட்டது. அதற்கு முன்னாலே வேறு பெயரை இருந்திருக்கும். அவன் தபஸ் பண்ணிதான் மலை உற்பத்தி ஆச்சுன்னு கிடையாது. மலையை ஸ்வேதவராகத்தினுடைய ஆதிகாலத்திலேயே தொடக்கத்திலேயே வராக பெருமாளினுடைய நியமனத்தின் பேரில் கருடாழ்வார் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய கிரீடா பர்வதத்தை கொண்டாந்து திருமலைன்னு ஸ்தாபிச்சுட்டார். நாராயணன் தபஸ் பண்ணி அவனுக்கு பெருமாள் சேவை சாதிச்சாவிட்டும் நாராயணகிரின்னு வழங்கப்பட்டது, அதுதான் விஷயம். அதனால பெருமாளே அந்த நாராயணகிரின்ற மலையா அந்த திவ்ய புருஷனா வந்து இவாளுக்கெல்லாம் சேவை கொடுத்தான் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்போ அகஸ்தியர் மனசுல எழுந்த சந்தேகமானது நியாயமானது தெளிவானது. இப்ப ஏற்பட்ட அழகு பெருமாளை தவிர யாருக்கும் இருக்க முடியாதுன்னு அவர் சந்தேகப்பட்டது சரியா போயிடுத்து. வந்தவன் பெருமாள் தான். நாராயணன் என்று பெயர் கொண்ட பர்வத சிரேஷ்ட ரூபியான ஸ்ரீனிவாசனை சரணமடைகிறேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பர்வத சிரேஷ்டம், லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பர்வதங்களுக்கும் சுவாமியாக, அத்தனை மலைகளையும் காட்டிலும் வசந்த சிரேஷ்டமான மலையாக சொல்லப்படக்கூடிய திருமலை, அந்த திருமலையிலேயே சிரேஷ்டமாக உசந்ததாக உசந்த இடத்திலே இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய நாராயணகிரி என்கிற மலை, இது வேறு யாரும் அல்ல சாட்சாத் அந்த ஸ்ரீனிவாசனே தான். எப்படியானா ஸ்ரீனிவாசன் இங்க அர்ச்சாவதாரமா ஸ்ரீனிவாசனாவும் வராக பெருமாளாவும் சேவை சாதிக்கிறானோ, எப்படியானா மரம் செடி கொடிகளாகவும் குகைகளாகவும் தீர்த்தங்களாகவும் சேவை சாதிக்கிறானோ, அப்படியே இந்த நாராயணகிரி என்கிற மலையாகவும் பெருமாள் சேவை சாதிக்கிறான் அப்படின்றதுதான் விஷயம். ஆகையினால சுவாமி புஷ்கரணிக்கு வடமேற்கு திக்குன்னு சொல்லக்கூடிய வாயவிய திசையிலே இருக்கக்கூடிய அந்த நாராயணன் என்கிற பிராமணனாலே அவனுடைய பெயராலே சொல்லப்படும் நாராயணகிரி என்கிற மலை இருக்கிறது. அந்த மலைக்கு திருவேங்கடமுடையான் அதிதேவத்தை அதிலே இருந்து கொண்டு எல்லோரையும் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஈஸ்வரனாக ஆண்டு கொண்டு எல்லோரையும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்றது அர்த்தம். நாராயண நகேசாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அடுத்தது 49வது நாமாவளி. பிரம்ம க்ளுப்தோத்சவாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. பிரம்ம க்ளுப்த உற்சவஹா, பிரம்ம க்ளுப்த உற்சவாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பிரம்ம க்ளுப்தோத்சவஹா என்பது. பிரம்ம அப்படின்னா பிரம்மா, நான்முக சதுர்முக பிரம்மா. க்ளுப்த அப்படின்னா ஏற்படுத்தப்பட்ட, தொடங்கி வைக்கப்பட்ட, ஸ்தாபனம் பண்ணப்பட்ட. உற்சவஹா அப்படின்னா உற்சவம். பிரம்மாவினாலே தொடங்கி வைக்கப்பட்ட உற்சவத்தை உடைய, உற்சவத்தை அனுபவிக்கிற ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. இதற்கு முன்னாடி திருநாமங்கள் வரையில் பிரம்மாவானவன் வாமதேவருக்கு சுவாமி புஷ்கரணியிலே, சுவாமி புஷ்கரணி கரையிலே பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள், ஜபம் தபம் தானம், இதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிண்டு வந்தார். அப்படி சொல்லிண்டே வரச்ச இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே இந்த திருமலையிலே எல்லோரும் அவாவா பெரிய தர்ம காரியங்கள்லாம் பண்ணி பலன்களை எல்லாம் வாங்கிண்டான்னு சொல்லிண்டே வரீங்களே சுவாமி, நீங்க அந்த மாதிரி ஏதானும் தர்ம காரியம் மலையில சுவாமி புஷ்கரணி கரையில பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதானும் பெரிய அனுகிரகம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னுட்டு வாமதேவர் பிரம்மாவனிடத்துல கேட்கிறார். அப்போ பிரம்மாவானவன் வாமதேவருக்கு இப்படி பதில் சொல்றான். மாசி பாத்ர பதே புண்ணியே சுக்லபக்ஷே து சைத்ரபே சுவாமி புஷ்கரிணி தீரே தேவஸ்ய பரமாத்மனஹ உற்சவஹ காரிதஹ பூர்வம் மயைவ ப்ரீதயே ஹரேஹ தத்ர தத்ர யுகே சாஸ்ய விஷ்ணோஹ சுவாமி சரஸ்தடே உற்சவான் காரயிஷ்யந்தி நராஹ புண்ணியக்ருதோமலாஹ அப்படின்றதா வாமதேவருக்கு பிரம்மா சொல்றான். ஏ வாமதேவா, ஒரு காலத்திலே நான் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே ஏதாவது ஒரு புண்ணிய காரியம், புண்ணிய காரியம் அப்படின்னா சாதாரண மனுஷாலாம் பண்றது போல அத்தனை சுலபமான சாதாரணமான புண்ணிய காரியம் இல்லை, பிரம்மான்னு பெயரோ இல்லையோ அந்த பேருக்கு தகுந்தாப்புல வசந்த புண்ணிய காரியம், இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணும் தெரியுமோ, பாத்திரபத மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சித்ரா நட்சத்திரத்தில் தொடங்கி சிரவண நட்சத்திரம் முடிய 9 நாள் விசேஷமா பெருமாளுக்கு வாகன சேவையை உற்சவத்தை பண்ணி வைப்பேன். அந்த வாகனங்கள்ல நாம் பெருமாளுக்கு பண்ணி வைத்த வீதி உலா புறப்பாடு அந்த உற்சவம் இருக்கிறது. அதனால பெருமாள் அத்தனை சந்தோஷப்பட்டேன், அவருடைய மனசுக்கு அது அத்தனை சந்தோஷத்தை தந்தது. அந்த சந்தோஷத்தினால பெருமாள் என்ன பண்ணினாருன்னா, பிரம்மாவான என்னாலே குளுப்தமான அதாவது ஏற்படுத்தப்பட்ட இந்த உற்சவத்திற்கு, பிரம்ம குளுப்த உற்சவத்திற்கு பிரம்மோத்சவம் என்னுடைய பெயரையே வச்சுட்டார். இந்த இடத்துல பொதுவா பிரம்மோத்சவம் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு பிரம்மாவினாலே பண்ணப்பட்ட உற்சவம், அத சம்ஸ்கிருதத்துல சொல்றச்ச பிரம்ம குளுப்த உற்சவா, பிரம்மாவினால் பண்ணப்பட்ட உற்சவம் என்பதனாலே பிரம்மோத்சவம். இன்னொன்னு பிரம்மம் அப்படின்னா எல்லாத்தையும் படைக்கிறது, காப்பாத்துறது, மோட்சம் தருவது, பிரளய காலத்திலே தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வது பரபிரம்மம், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமான், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையான். அந்த பிரம்மத்திற்கு பண்ணப்படுகிற உற்சவம் என்கிற அர்த்தத்தை கொண்டு பிரம்மோற்சவம்னு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். இப்போ பெருமாள் தன்னுடைய வாக்காலே பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த உற்சவத்திற்கு பிரம்மோற்சவம்னு பெயர் சூட்டுற. அன்னைக்கு பிரம்மா ஏற்படுத்தின அந்த உற்சவம், வசந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே பிரம்மா ஏற்படுத்தின அந்த உற்சவம் பல யுகங்களை கடந்தும் கூட இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. லோகமே போற்றக்கூடிய வசந்த உற்சவமாக இந்த பிரம்மோற்சவம் இன்னைக்கும் திகழறது. அன்னைக்கு பிரம்மா பண்ணி வச்ச போது பெருமாள் எத்தனை உற்சாகத்தோட வாகனங்களிலே உலா வந்து பக்தாலையெல்லாம் கட்டாட்சிச்சானோ அதே உற்சாகம் எல்லளவும் குறையாமல் இன்னைக்கும் கூட நம்மளை எல்லாம் பெருமாள் அனுகிரகிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜனம் குறவு வரத்துக்கு, ஏன்னா மலை ஏறி வரணும், ஆகாரம் கிடைக்காது, சௌகரியம் போறாதுன்னு அப்பெல்லாம் மலைக்கு வரவா குறவு. இன்னைக்கு எல்லா சௌகரியங்களும் மலையிலேயே கிடைக்கிறது, எல்லாருக்கும் வசதி ஓரளவுக்கு நல்லா இருக்கு, வாகன வசதிகள்லாம் கூட வந்துட்டுன்றதுனால சர்வசாதாரணமா 100,000 பேருக்கு குறையாம பிரம்மோற்சவத்துல பெருமாளை சேவிக்கிறா. அத்தனை பக்தர்களையும் ஒரே சமயத்துல வாகனத்தை மேல ஏறிண்டு வசந்த இடத்துல இருந்துட்டு அப்படின்னு நாலா பக்கம் பக்தாலையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷிச்சுண்டு அவளெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அவ மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை, ஏக்கங்களை, குறைகளை எல்லாம் கூட நிவர்த்தி பண்ணிட்டு அவ மனசுல இருக்கிறதான கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை, ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிண்டு பூர்த்தி பண்ணிட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இந்த உற்சவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த விஷயமும் வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். யானித்வாதக்தே பதானி சமுனே நாராயணாத்ரிம் பிரதி தோகம் சோகமபி த்விஜாபி ஜனாஸ்தேஷாம் பலம் யச்ருணு யாவத் வேங்கடசைலம் ஆத்மகுருஹதஹ தாவத் பதானாம் க்ரமாத் ப்ராயஶ்சைவ பதே பதே க்ருது பலம் பூயா புவி பிராணினாம் யே சேவார்த்தமுபாகதான் விஷவிரௌ தேவஸ்ய திவ்யோத்ஸவே ிரின்னு சொல்லக்கூடிய இந்த திருவேங்கட மலையினுடைய தேவன் இருக்கிறானே ஸ்ரீவேங்கடேசன் ஸ்ரீனிவாசன், அவனுடைய திவ்யமான சௌந்தர்யமான அழகான உற்சவம் இந்த பிரம்மோற்சவம் என்றது. இந்த பிரம்மோற்சவம் இருக்கிறதே, இந்த பிரம்மோற்சவத்திலே அவனை சேவிப்பவர்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் கிடைக்கும். அவ என்னென்ன கோரிக்கைகளோட அந்த பிரம்மோற்சவத்தை சேவிக்கிறாளோ அதெல்லாம் கிடைக்கும். பொதுவா பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் பிரம்மோற்சவ காலத்திலே பெருமாளை சேவிப்பது என்பது இன்னும் கூடுதல் பலன்களையும் விசேஷமான அனுகிரகத்தையும் ஏற்படுத்தும். அதுபோக லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களாலேயும் கூட பிரம்மோற்சவத்திலே பெருமாளை சேவிச்சிட முடியறதா சுவாமி? எத்தனை பேர் வரணும்ன்ற ஆசை, ஆனா வர முடியாம இருப்பா. எத்தனை பேருக்கு வரத்துக்கு அவகாசம் இல்லாம போகும், சரீரத்துல ஆரோக்கியம் ஒத்துழைக்காம போகும், அவளுக்கெல்லாம் பிரம்மோற்சவத்தினால எந்த பலனும் கிடையாதா அப்படின்னு வாமதேவர் கேட்கிறச்ச பிரம்மா சொல்றான், இந்த பிரம்மோற்சவத்தை மலையில வந்து சேவிக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரம்மோற்சவத்தை சேவிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு திருமலைக்கு யாத்திரை போறேன்னு உத்தேசிச்சு அவ ஆத்துல இருந்து திருமலை எந்த திசையில இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாலும் கூட அவ வைக்கிற ஒரு ஒரு அடிக்கும் யாகம் செய்த பலன் கிடைக்கும். தாவத் பதானாம் கிரமாத்து பிராயஸ்செய்வ பதே பதே கிரத்து பலம் பூயாத். கிரத்து அப்படின்னா யாகம் அர்த்தம், பலம் அப்படின்னா பலன், பதே பதே கிரத்து பலம் பூயாத். அவ திருவேங்கட மலையை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடிக்கும் யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். அதுபோக இந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான ஜனங்கள்லாம் வராளே மலைக்கு, அவளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றது, தீர்த்த தானம் பண்றது, அவளுக்கெல்லாம் தங்குற வசதி சௌகரியம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த பிரம்மோத்சவத்தை அவ எந்த கவலையும் இல்லாமல் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறானோ அவனுக்கு கூட விசேஷமா திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் ஏற்பட்டு நல்ல புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கும், சுக்ருதம் உண்டாகும் அப்படின்னு பிரம்மாவானவன் தெரிவிக்கிறான். இப்படி பிரம்மாவாலே பெருமாளுக்கு பண்ணி வைக்கப்பட்ட இந்த உற்சவத்தினுடைய பிரபாவமானது வராக புராணத்திலும் கூட ஆச்சரியமா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. திருவேங்கடமலையில பெருமாள் விஸ்வக்சேனரை கொண்டு தேவஜித் முதலான அசுரர்களை எல்லாம் கூட சம்ஹாரம் பண்ணிட்டு அதர்மத்தை ஆதரிக்கிறவர்கள், அதர்மத்தை வளர்க்கிறவர்கள், தர்மாத்மாக்களுக்கு இடையூறு பண்ணுபவர்களான அசுராலையெல்லாம் சம்ஹரிச்சு முடிச்சுட்டு திருமலையில எந்த விதமான ஒரு அசஞ்சலத்திற்கும் எந்த விதமான ஒரு தடங்களுக்கும் ஹிம்சைக்கும் இடமில்லாமல் பக்தாலாம் நிம்மதியா தபஸ் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சௌமியமான சூழ்நிலை, ஒரு சைலண்ட் அட்மாஸ்பியர் வந்தாவிட்டு பிரம்மா என்ன பண்ணினா பக்தர்களுக்கும் எம்பெருமானுக்கும் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஒரு காரியம் பண்ண வேணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த பிரம்மோத்சவத்தை செய்து வைக்கணும்னுட்டு பெருமாளிடத்திலே போய் பிரார்த்திக்கிறான். முதல்ல பிரம்மா பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு டைரக்டா வாமன புராணம் தெரிவிச்சது. வராக புராணமானது அது பண்ணி வைக்கிறதுக்கு பெருமாளிடத்திலே போய் பிரார்த்தித்தான் பாருங்க, அதில இருந்து ஆரம்பிக்கிறது. த்வஜாரோஹண பூர்வஸ்தவ மகோத்சவ சசத்வயா மகாபூமன் அங்கீகாரிய ஸ்ரீயாசக இதி ப்ருவன் விதிஸ்தே நசோதித க்ரியதாமிதி விதிஷ்டாகார முனிபிஹ வைகானசமுகைஹ சஹ உத்ஸவம் த்வஜ பூர்வம் ச கன்யாமாசம் கதேரவௌ ஆஹதாஶ்ச சுராஸ் சர்வே சர்வாப்யோ திக்மய ஏவ ச ஆகதா விபுதாஶ் சர்வே ராஜானஹ புண்ணியகிருத்தமாஹ கன்யாமாசம் கதேரவௌ. ரவின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறானே அவன் கன்யா ராசியிலே பிரவேசிக்க கூடியதனாலே புரட்டாசி மாதத்திற்கு கன்யா மாசம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர். அந்த கன்யா மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சித்ரா நட்சத்திர தன்னைக்கு த்வஜ பூர்வம் உற்சவம், த்வஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி ஏத்தரத்திலேருந்து உற்சவத்தை தொடங்கி இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் சந்தோஷப்படும் விதத்திலே பெருமாளுக்கு 9 நாள் உற்சவம் பண்ணணும்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். இந்த உற்சவத்திற்கு விபுதாக சர்வே ராஜானக புண்ணியகிருத்தமாக விபுத்தர்கள்னு சொல்லக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் கூட வரணும், ராஜாக்கள் எல்லாம் வரணும், புண்ணியாத்மாக்கள் எல்லாம் வரணும், மனுஷாலெல்லாம் வரணும், சுரா சர்வே எல்லா தேவர்களும் வரணும். சுரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கும் பெயர், நித்தியசூரிகளுக்கும் பெயர். சாதாரணமான தேவர்கள்னு சொல்லக்கூடிய இந்திரன் முதலான தேவர்களும் வரணும், மகாதேவர்கள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளும் வரணும், பிராமணால் எல்லாம் வரணும், பாகவதால் எல்லாம் வரணும். இப்படி எல்லாரும் வந்து ஆச்சரியமா இந்த உற்சவத்தை துவஜாரோகணும்னு சொல்லக்கூடிய கொடியேத்துறதிலிருந்து தீர்த்த வாரி முடிய கொடி இறங்குற வரைக்கும் 9 நாள் உற்சவத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் என்னுடைய ஆசை. இதெல்லாம் பண்ணினா திருவேங்கடமுடையானே உமக்கும் சந்தோஷம், உம்முடைய பக்தர்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அதனால அங்கீகாரியா ஸ்ரீயாசக தாயாருடன் கூடிய அலர்மேல் மங்கையுடன் கூடிய திருவேங்கடமுடையானே என்னுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்க வேணும், நீங்க சரின்னு சொல்லுங்க, உத்தரவு கொடுங்க, நான் உடனே உற்சவத்தை ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறான். கிரேஷ பரிதஸ்தத்ர நகராணி சகாரக விஸ்வகர்மாத்து விதிவத்தே மனோஜானி பராணிச்ச. ஒரு நகரம் அமைக்க வேணும், ஒரு கட்டடம் எழுப்ப வேணும், ஒரு அக்ரஹாரம் பிரதிஷ்ட பண்ண வேணும், ஒரு டவுனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா தேவர்கள்லாம் யாரை கூப்பிடுவான்னா விஸ்வகர்மாவை தான் கூப்பிடுவான். இவன் பிரம்மா வசந்த தேவனா இருக்கிறபடினால உடனே விஸ்வகர்மாவை கூட்டான். கூட்டு பெருமாள் நியமனம் ஆயிடுத்து, பிரம்மோத்சவம் பண்ணி வைக்க போறேன், பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுட்டேன். பொதுவா மலையானது ஏற்ற இறக்கங்களோட அப்படியே ஒரு மாதிரி டோப்போகிராஃபியில் இருக்கிறபடினால எல்லோராலையும் உட்கார்ந்து நின்று நடந்து பெருமாள் எழுந்தருளக்கூடிய உற்சவத்தை எல்லாம் சேவிக்க முடியாது. அதுவும் போக வாகனத்துல பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு அத்தனை சுமைய தோல்ல சுமந்துண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சொல்லக்கூடிய பெருமாளை தோல்ல ஏழ பண்றவா, மலை பிரதேசத்துல மேடு பள்ளத்துல எல்லாம் ஏறி இறங்கி பெருமாளை ஏற பண்றதுன்றதெல்லாம் சரிபடாது. அதனால இந்த சுவாமி புஷ்கரணியை சுத்தி இந்த திருவேங்கட மலையிலே இந்த நாராயணகிரியிலே சுவாமி புஷ்கரணி, வராக பெருமாள் சன்னதி, ஆனந்த நிலைய விமானம், இது மூணையும் சேர்த்த மாதிரி நீ அழகான ஒரு நகரத்தை சமைக்க வேணும். அதாவது அங்க ஒரு டவுன் நீ ஃபார்ம் பண்ண வேணும், அங்க நாலு புறமும் மாட வீதிகள் எல்லாம் அமைத்து சமமான மாட வீதிகள் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி சமதளத்துல நடந்து போற மாதிரி வண்டி போற மாதிரியான மாட வீதிகள் எல்லாம் ஏற்படுத்தி அதுல பெருமாளுக்கு விசேஷமா வாகனங்கள் என்னென்ன வாகனங்கள் எல்லாம் பெருமாள் எழுந்தருள வேணும்னு வைகானச ஆகமம் சொல்றதோ அத வந்து வைகானச முகைசக முனிவிகி வைகானச முனை முகைசக விக்கனச மகரிஷின்னு சொல்லக்கூடிய வைகானச மகரிஷி இருக்கிறாரே அவர் அவருடைய சிஷியர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வைகானச முனிவர்களை கேட்டுக்கோ. வைகான சாகமத்தின்படி பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் ஆயின்றிருக்கிற இந்த பெருமாளுக்கு வைகான சாகம் ரீதியா உற்சவம் பண்ணணும்னா பெருமாள் எந்தெந்த வாகனத்திலாம் எழுந்துடணும்னு கேட்டுக்கோ. அதன்படி வாகனங்களை எல்லாம் கூட நீயே பண்ணிடு. பெருமாளுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாசம் சித்ரா நட்சத்திர தண்ணிக்கு கொடியேறி ஆச்சரியமா இந்த லோகமே ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற மாதிரியான ஒரு உற்சவம் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் பக்தர்களுக்கோ இல்ல பெருமாளுக்கோ அதற்கு முன்னாலே ஏற்பட்டிருக்க கூடாது. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை தரக்கூடிய உற்சவத்தை நடத்தணும், அது உன்னுடைய பொறுப்பு, நீ பாத்துக்கோ. விசேஷ நகரங்களும் வீதிகளும் உத்தியான வனங்கள், உத்தியான வனங்கள் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் கையை கோத்துக்கொண்டு சந்தோஷமா பேசிண்டு உலா வருவதற்கு தகுந்தது போல இருக்கக்கூடிய வனங்கள். ஒரு இடத்துல குளம் இருக்கும், அந்த குளத்து ஜலத்துல காலம் நினைச்சுண்டு அதுல இருக்கிற ஜலத்தை ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் வாரி அரைச்சுண்டு பெருமாளும் பிலாட்டியும் லீலைகள் பண்ணி விளையாடிப்பா ஜலக்கிரீட்டைன்னு பேர். இதற்கு ஆச்சரியமான மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும், ரெண்டு பேரும் கையை கோத்துண்டு அந்த அழகுல மயங்கி அந்த மரம் செடி கொடிகளை ரசிச்சுண்டு அப்படி பேசிண்டு வருவா. இது மாதிரி அவ ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு ரமிப்பதற்கான உத்தியான வனங்களை எல்லாம் கூட படை. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தெரிவிங்கோ, எல்லா ஜனங்களுக்கும் ஆஹ்வானம் பண்ணுங்கோ, சர்வ தேவர்களுக்கும் ஆஹ்வானம் பண்ணுங்கோ, நித்திய சூரிகளுக்கும் எல்லாம் கூட, மகா யோகிகளுக்கெல்லாம் கூட, ரிஷிகளுக்கெல்லாம் கூட ஆஹ்வானம் பண்ணுங்கோ. இப்போ அனுப்புற மாதிரி எல்லாருக்கும் பிரம்மோத்சவ இன்விடேஷன் அனுப்புங்கோ. எல்லாரும் புரட்டாசி மாசத்திலே துவஜாரோகணம் ஆரம்பித்து 9 நாள் நடக்கிறது. விசேஷமா கருட சேவை தேர்ந்து பெருமாள் பல வாகனத்துல எழுந்துள்ள போறார். அதை கண்டு சேவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வாங்கோ. எம்பெருமானுடைய அனுகிரகம் உண்டுன்னு எல்லாரையும் கூப்பிடு. இந்த உற்சவத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ பண்ணு, உற்சவத்தை நான் என்ன பண்ணி வைக்கிறேன்னு பிரம்மா விஸ்வகர்மாவிடத்துல சொல்றார். இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் பெருமாளிடத்துல விஜ்ஞாபிச்சுட்டார். விஸ்வகர்மாவையும் பெருமாள் முன்னக்கவே கூப்பிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி எடுத்து இப்ப பெருமாள் சந்தோஷப்பட்டு இதற்கு உத்தரவு கொடுக்கறது போல அனுகிரகம் பண்றார். பிரம்மன் பிரதோஸ்மி நிதராம் த்வத் பக்த்யா ச உற்சவேன ச ஸ்ருணுத்வம் உணகே தேவாஹ ராஜானோ யோகினஷ்டயே வர்ஷே வர்ஷே துமாசேஸ்மின் கன்யா ராசிம் கதேரவௌ ஏகேசிதத்ர குர்வந்தி பிரம்ம க்ளுப்தோத்சவம் மம தேயாந்தி பிரம்மனோ லோகம் பூமௌ காமான்னவாப்ய ச சேவந்தே ஏஹி மாமஸ்மின் உத்சவே பிரம்ம கல்பிதே சேவந்தே தான் மஹீபாலாஹ ஸ்தே காத்தத்யுஷ்சவாஞ்சிதம் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம் வராக புராணத்தில் இருக்கிறது. பெருமாள் சொல்றார், ஹே பிரம்மா, என்னுடைய பக்தனான நீ வாசப்பட்டு கேட்கறதுனால இந்த உற்சவத்தை நடத்தி கொள்ளலாம் என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். நன்னா கேட்டுக்கோ. முனிவர்கள் என்ன, தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, ராஜாக்கள் என்ன, யோகிகள் என்ன, பாகவதோத்தவர்கள் என்ன, எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள். நீங்கெல்லாம் ஆசையா விரும்பி தபஸ் பண்ணி சேவித்த ஸ்ரீனிவாசனுக்கு பிரம்மோற்சவம் நடக்க போறது, வாங்கோன்னு எல்லாரையும் ஆசையா கூப்பிடுங்கோ. எல்லா பக்தர்களும் ஒரே சமயத்திலே வரணும். அப்படி எல்லா விதமான பக்தர்களையும் ஒரே சமயத்திலே நான் பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் இந்த உற்சவத்தினுடைய பலன். இத்தனை உற்சவங்கள் பெருமாளுக்கு நடக்கிறதே, இதனால யாருக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நமக்கு பெருமாள் அந்த உற்சவத்தில வாகனத்தில ஒரு நாள் ஒரு வாகனத்திலே ஒரு ஒரு திருக்கோலத்திலே ஒரு ஒரு அலங்காரத்திலே பெருமாளை சேவிக்கிறதுன்ற அனுபவம் நமக்கு, அதுதான் நமக்கு லாபம். ஒரு வாகனத்திலும் பெருமாள் இவன் நிஜமாவே ஸ்ரீனிவாசன் தானா, இல்ல நிஜமாவே இவன் ராமனா மாறிட்டானா, நிருசம்மனா மாறிட்டானா, கண்ணனா மாறிட்டானான்னு சொல்ற அளவுக்கு கன கச்சிதமா பெருமாளுக்கு அந்த சாத்துப்படி அந்த அலங்காரம் பொருந்தும். இல்லையே உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பெருமாளை ஊஞ்சல்ல சேவித்தேனே, சாதாரணமா ரெண்டு காலை வச்சுட்டு நின்று இருக்கார், நான் கை சங்க சக்கரம் இருக்கு, ரெண்டு கையை வச்சு நின்று இருக்க நின்று இருக்கிற பெருமாள் தானே இவர். இப்ப பார்த்தா காலை வளைச்சி இப்படி ஆடுறார், அப்படியே ஒரு காலை வளைச்சுண்டு ரெண்டு பிராட்டிகளையும் சேர்த்து அணைச்சுட்டு இருக்கார், ஒரு முறை பார்த்தா புல்லாங்குழல வச்சு வாசிட்டு இருக்கார், ஒரு முறை பார்த்தா யோக சிம்மநாட்டமா வரார், ஒருவேளை அந்த பெருமாள் உள்ளே இருக்க இவர் வேற விக்கிரகமோ அப்படின்னு கூட சந்தேகப்படலாம். அந்த மாதிரி பெருமாளுக்கு சாத்துப்படியானது கன கச்சிதமா பொருந்தும். அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறதுன்றதுதான் பிரம்மோற்சவம் முதலான உற்சவங்கள் நடத்துறதுக்கு பலன். இது நமக்கு அனுபவம். அந்த 10 நாள் தவிர பெருமாளை அந்த மாதிரி வாகனத்துல அந்த மாதிரி அலங்காரத்துல நம்மளால சேவிக்க முடியாதோ இல்லையோ, அதனால பிரம்மோற்சவத்துல சேவிக்கிறதுன்றது நமக்கு பலன். பெருமாளுக்கு என்ன பலன் அப்படின்னா, பிரம்மாவினிடத்துல சொல்றச்சியே என்ன கேட்கிறான் பாருங்க, பெருமாள் என்ன சொல்றான் பாருங்க, முனையோ தேவாகா ராஜானோ யோகினஷ்ட. ரிஷிகள் வரணும், தேவர்கள் வரணும், நித்தியசூரிகள் வரணும், ராஜாக்கள் வரணும், யோகிகள் வரணும், எல்லோரும் வரணும். இது ஒரு முறை மட்டும் நடக்கிறது இல்லை பிரம்மா. வருஷே வருஷே து மாசேஸ்மின் கன்யா ராசிம் கதேரவோ. ஒரு ஒரு வருஷமும் சூரியனானவன் கன்னி ராசியிலே பிரவேசிக்க கூடியதான புரட்டாசி மாதத்திலே தவறாமல் ஒரு வருஷம் விடாம இந்த பிரம்மோத்சவம் நடக்கணும். பிரம்ம குப்தோத்சவம் மம, பிரம்மாவான உன்னாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த உற்சவமானது பிரம்மோத்சவம் என்று உலகத்தாலே கொண்டாடப்படும். அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன். அப்படி இந்த பிரம்மோத்சவத்தை ஆசையா சேவிக்கிறவா இருக்காளே அவளுக்கு தேயாந்தி பிரம்மணோலோகம் பூமௌ காமான் நவாப்பியச்ச. அவளுடைய இஷ்ட காமங்கள், அவள் மனசுல எதுக்கெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் பூர்த்தி ஆகும். அவளுடைய மனப்பூர்த்தி, அவளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மனோ லோகம், பிரம்மம்னு சொல்லக்கூடிய என்னுடைய லோகமானது வைகுண்டம் முதலிய புண்ணிய லோகங்கள்லாம் அவளுக்கு கிடைக்கும். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நன்னா வாழ்ந்துட்டு அவளுடைய குறைகள் நீங்க பெற்று அவ ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகி அவ சரீரத்தை விட்டு அவ காலத்துக்கு அப்புறமா என்னுடைய லோகமான புண்ணிய லோகமானது அவளுக்கு கிடைக்கும். தேவந்தே ஏஹி மாமஸ்மின் உற்சவே பிரம்ம கல்பித்தே சேவந்தே தான் மகிபாலாகா ஸ்னேகா தத்யுச்சத்த வாஞ்சிதம். பிரம்மா செய்து வைத்த இந்த உற்சவத்தை ஒரு ஒரு வருஷமும் இந்த புரட்டாசி மாதத்திலே யார் சேவிக்கிறார்களோ அவளுக்கு மட்டுமில்ல, நீ பண்ணி வைத்த இந்த உற்சவத்தை ஒரு ஒரு வருஷமும் புரட்டாசி மாதத்திலே எனக்கு யார் பண்ணி வைக்கிறானோ உற்சவத்தை, அவனும் கூட இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய எல்லா சௌக்கியங்களையும் பலன்களையும் அனுபவித்து விட்டு கடைசியா பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய என்னுடைய வைகுண்ட லோகத்தை வந்து அடைவான் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். ஒரு காலத்திலே எல்லா திவதேசங்களை எல்லா ஊர்களைப் போலவே திருமலையிலும் கூட நாம பெருமாளுக்கு இந்த உற்சவம் பண்ணி வைக்கலாம், இந்த தலையை சமர்ப்பிக்கலாம், இதுக்கு பணம் கட்டலாம், அதுக்கு பணம் கட்டலாம், உபயம் பண்ணலாம்ன்றதெல்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பேர் காத்துருக்கா, ஒரு குறையும் இல்லை. அதனால அதையெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம்னுட்டு பணத்துக்கும் ஒரு குறையும் இல்லாதபடினால தேவஸ்தானமே எல்லாம் பண்ணிவிடுறது. இன்னைக்கு நிலவரத்துக்கு நாம போய் பெருமாளை உற்சவங்கள்ல சேவிக்க தான் முடியும், நாம உற்சவம் பண்ணி வைக்க முடியாது. எப்படியானா ராஜாவானவன் லோகத்துக்கு பொதுவாக மக்களுடைய பிரதிநிதியாக மக்கள் பண்ணி வைக்கக்கூடிய உற்சவம் என்ன, கோயில் சம்பிரோக்ஷணம் என்ன, இதெல்லாம் ராஜா மக்கள் சார்பில் மக்களுடைய வரிப்பணத்துல பண்ணி வைக்கிறானோ அந்த மாதிரி இந்த தேவஸ்தானம் கூட ஜனங்களிடத்திலிருந்து வாங்கக்கூடியதான உண்டியல் காணிக்கை முதலான பணங்களை கொண்டு அவாலே பண்ணி வைக்கிறா. அதனால அதுவும் நம்ம பணத்துல பண்ணக்கூடிய உற்சவம் தான் ஒரு திருப்தியோட நம்மளால இந்த மாதிரி உற்சவம் பண்ணி வைக்க முடியலையேன்ற குறை இல்லாம அந்த உற்சவத்துல போய் ஒரு நாளாவது பெருமாள் அனுபவிக்கிறது, முடிஞ்சா 9 நாளும் பெருமாள் அனுபவிக்கிறதுன்னு நாம அனுபவித்தோமானா நமக்கு பெருமாள் ஆச்சரியமா இத்தனை வாகனங்கள்ல சேவிச்ச திருப்தியானது ஏற்படும். பெருமாளுக்கும் நம்ம குழந்தை வந்தது வந்து 9 நாள் இருந்து என்னுடைய உற்சவத்தை சேவிச்சது சந்தோஷமா நான் தீர்த்தவாரியில இறங்கி தீர்த்தமாடுறச்சு என்னோட சேர்ந்து குளிச்சதுன்னுட்டு பெருமாள் சந்தோஷப்படுவான். அதனால பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த உற்சவம் பிரம்மோத்சவம். சரி, பொதுவா உற்சவம் அப்படின்னா என்ன, உற்சவகா அப்படின்னா என்ன? உற்சவம் அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. ஒண்ணு சந்தோஷத்தை தர வல்லது, சந்தோஷத்தை அளிக்க வல்லது, அது உற்சவம். எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுக்கு உற்சவம்னு பெயர். எத்தனை உற்சவங்கள் நடக்கிறது, தேவபெருமாள் உற்சவம்ன்றோம், ரங்கநாதன் உற்சவம்ன்றோம், திருவேங்கடபுடியான் உற்சவம்ன்றோம், மன்னார்குடி உற்சவம்ன்றோம், எத்தனை உற்சவங்கள். எங்கேயாவது உற்சவத்துக்கு போன மனசே சரியில்லை ரொம்ப கனத்த பாரத்தோட அழுந்துண்டு வந்தேன்னு சொல்றது உண்டோ? உற்சவம் அப்படின்னு வந்துட்டாலே சந்தோஷம்தான். குழந்தைகள் எல்லாம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பாக்குறதுனால சந்தோஷப்படும், அதுகள்லாம் சேர்ந்து விளையாடும். பெரியவாள்லாம் பல நாள் கழித்து இவா வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுனால புருஷாலாம் புருஷாலோட ஸ்திரீகள்லாம் ஸ்திரீகளோட கலந்து பேசுவா, ஆத்த சமாச்சாரங்கள்லாம் பேசிட்டு இருப்பா. மகான்களான பிரம்மவித்துக்கள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உரத்த குரல்ல பெருமாளுக்கு வேதமோ பிரபந்தமோ பாராயணம் நின்று வருவா. ஸ்தோத்திர பாடம் சேவிக்க தெரிஞ்சவா ஸ்தோத்திர பாட கோஷ்டியில் அன்வைப்பா. பெருமாளை தோல் வேலை பண்றது, கொடை போடுறது, தீவட்டி பிடிக்கிறது முதலான சரீர கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவாள் பாகவதால் எல்லாம் அந்த கைங்கரியங்களை பண்ணிட்டு இருப்பா. வசந்த ஸ்ரீ வைஷ்ணவ மாமணிகள் எல்லாம் பெருமாளுடைய சன்னதியை பெருக்கிறது, கோலம் இடுறது, பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய மாடவீதிகளிலே ராஜவீதிகளிலே பெருசு பெருசா இழக்கோளம் போடுறது, இந்த மாதிரியான விசேஷ கைங்கரியங்களை எல்லாம் பண்ணுவா. ஆத்துவாசல்ல மாவில கட்டுறது, தோரணம் கட்டுறது, விளக்கேத்தி வைக்கிறது, பூரண கும்பம் வைக்கிறதுன்னு இப்படி பெருமாளுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி, இது கோவில்ல பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவமா இல்ல இவாத்து கல்யாணமானு 4 பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவெல்லாம் அந்த உற்சவத்துல பங்கு கொள்ளுவா. உற்சவம்னு வந்துட்டாலே அத்தனை சந்தோஷம். இந்த உற்சவ காலங்கள்ல 10 நாளும் கல்யாண தலிகைதான் இருக்கும். மாத்துல என்ன மாமி இன்னைக்கு திருக்கணமது பண்றீங்க, இன்னைக்கு அருட சேவை பெருமாளுக்கு, என்ன மாமி இன்னைக்கு சீரா பண்றீங்க பெருமாள் தீர்த்தவாரி இன்னைக்கு, இன்னைக்கு என்ன கேக் பண்றீங்க பெருமாள் தேர் இன்னைக்கு, அப்படி நம்மத்துல ஏதான விசேஷம்னா பண்ணக்கூடியதெல்லாம் கூட ஒரு அக்ரஹாரத்திலே ஒரு ஊர்ல பெருமாளுக்கு உற்சவம்னா ஒரு ஒரு ஆத்துலயும் பண்ணுவா. அப்படி உற்சவம் அப்படின்னாலே சந்தோஷத்தை தரக்கூடியது. பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த உற்சவம் தான் இயர்லி ஒன்ஸ் ஒரு கெட்டு கெதா அமையும். பெரியவா தமாஷா சொல்றது உண்டு, அந்த காலத்துல பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷாளுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் கூட இந்த உற்சவத்துலதானா. உற்சவத்துக்கு வரக்கூடிய மகான்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி, இந்த மாதிரி எங்க காத்துல ஒரு பையன் இருக்கா, உங்க காத்துல பொண்ணு இருக்குன்னு பார்த்து சம்பந்தம் எல்லாம் கூட பேசி நிறைய பரமை காந்திகளுக்கு நிறைய மகான்களுக்கு உற்சவ காலத்திலே கல்யாணங்கள்லாம் கூட நடந்ததுண்டான். குறிப்பா தேவ பெருமாள் உற்சவத்துல அந்த மாதிரி உற்சவம் அப்படின்னா சந்தோஷத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம். பிரம்மாவினாலே பண்ணப்பட்ட உற்சவம், பிரம்மத்துக்கு பண்ணப்படுகிற உற்சவம், லோகத்திலே வசந்த க்ஷேத்திரம் வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகிஞ்சனா. இந்த பிரம்மாண்டத்திலே கூட, இந்த லோகம் மட்டுமல்ல பல லோகங்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டத்திலே கூட இப்பேற்பட்ட வசந்த க்ஷேத்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு புராணம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்திலே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் குவியரா பிரம்மோற்சவத்துக்கு, அங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு உண்டோ? இன்னைக்கும் இல்லை, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கணும். அதனாலே சந்தோஷத்தை தரக்கூடிய இதற்கு உற்சவம்னு பெயர். இன்னொன்னு, உற்சவ காலங்கள்ல விசேஷமான அலங்காரங்களோட பெருமாள் வீதியில எழுந்தருள்றச்ச அவரை நாம சேவிக்கிறோம் பாருங்கோ, அந்த ஆனந்தத்திற்கு மேலான ஒரு ஆனந்தம் இருக்காது. நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனுஷாளுக்குள்ள சந்தோஷமா பேசிக்கிறது பரிமாறிக்கிறதுன்றதெல்லாம் அது ஒரு சந்தோஷம். பாகவத்தால் எல்லாம் சேர்ந்து பெருமாளை பத்தி பேசுறது அனுபவிக்கிறதுன்னு சத்சங்கம் ஏற்படுத்துறதுன்றது ஒரு சந்தோஷம். எல்லாருமா ஒன்னா சேர்ந்து கைங்கரியம் பண்றது, வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் பண்றதுன்றதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா பெருமாளை உற்சவத்திலே வாகனத்துல சேவிக்கிறதுன்றது எல்லாத்த காட்டிலும் வசந்த சந்தோஷம். இந்த ஒருத்தரோட ஒருத்தர் பேசினது, விதவிதமா சாட்டது, கைங்கரியம் பண்ணது, காரியம் பண்ணது, இதெல்லாம் அப்படி கொஞ்ச நாள் ஆனா மறந்து போயிடும். ஆனா பெருமாளுடைய அந்த சேவை மட்டும் கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன்னு நம்மாழ்வார் சாதித்தது போல நம்ம கண்களை விட்டு மறையவே மறையாது. அப்படி நம்மளுடைய மனசுல அந்த தாக்கத்தை ஒரு வடுவை ஏற்படுத்தும் அந்த உற்சவமானது. இத்தனை ஆச்சரியமா இந்த பெருமாள் சேவை சாதித்தாரே, உற்சவம் முடிஞ்சு போயிட்டேன்ற வருத்தம் ஜாஸ்தியாகும் நாள் ஆக ஆக. அப்படி ஆச்சுன்னா என்ன தோணும்? அடுத்த வருஷமும் தவறாம வந்துடணும், வருஷா வருஷம் வரணும், கடைசி வரைக்கும் ஒரு ஒரு வருஷமும் வந்து உற்சவத்தை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஒரு அவா உண்டாகும். அதன்படி தொடர்ந்து வந்து பெருமாளுடைய உற்சவத்திலே அனுபவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவங்கள்லாம் பாத்தீங்கன்னா நேத்த காட்டில போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூட்டம் அதிகம், இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் கூட்டம் அதிகம், கூட்டம் அதிகரிச்சுட்டேதான் போகமே தவிர குறையாது. அத்தனை உற்சாகத்தை தரக்கூடியது, அத்தனை ஆனந்தத்தை சந்தோஷத்தை தரக்கூடியது உற்சவம். இது ஒரு விதமான அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உற்சவம் அப்படின்னா உத்து பிளஸ் சவம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்தவம் அப்படின்னா யாகம்னு அர்த்தம், உத்து அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் உத்துன்னு வர்றதோ அதெல்லாம் உயர்ந்தன்னு அர்த்தம். உற்சவம் அப்படின்னா உயர்ந்த யாகம், உசந்த யாகம். சுவாமி யாகம் சொன்னா அக்னி குண்டத்திலே நிறைய வஸ்துக்களை எல்லாம் சுவாகா சுவாகான்னு பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்குத்தானே யாகம் என்று பெயர். திகுதிகுன்னு அப்படி நெருப்பு ஜுவாலை எரிஞ்சுட்டு இருக்கும், உசந்த வேத மந்திரங்களை கொண்டு பிரம்மவித்துக்கள் எல்லாம் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி ஹவி சமர்ப்பிக்கிறாளே, அதுக்குத்தானே யாகம்னு பெயர். ஆனா உற்சவத்தை வசந்த யாகம்னு சொல்றமே எப்படி அப்படின்னா, பெருமாளை வழிபடுறோம் பாருங்க, பிரம்மத்தை வழிபடுகிறோமே அந்த ஆராதனத்திற்கு அர்ச்சனம்னு பெயர். அர்ச்சனம் அப்படின்னா இந்த வெங்கட துறைவாருக்கு நமகா அப்படின்னு இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிற முதல் நாள் பார்த்தோம். அர்ச்சனம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி நமகா, எம்பெருமானே ஸ்ரீனிவாசா வெங்கடேஷா எதுவுமே என்னுடையது இல்லை எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி அவனுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியது. ஸ்ரீனிவாசாய நமகா, ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு அவனுடைய பெயரை சொல்லி ஒரு துளசியையோ புஷ்பத்தையோ அவன் திருவடியிலே சமர்ப்பிப்பதற்கு அர்ச்சனம் என்று பெயர். ஆக அர்ச்சனம் அப்படின்னா வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேதத்திலே சொல்லப்படக்கூடிய அர்ச்சனம் இருக்கிறது, அதற்கு அமூர்த்த அர்ச்சனம்னு பெயர். அமூர்த்த அர்ச்சனம், மூர்த்தி அப்படின்னா வடிவம் உருவம், அமூர்த்தம் அப்படின்னா உருவம் இல்லாதது அருவம். உருவமா இருக்கிற பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியதுன்றது ஒண்ணு, உருவமே இல்லாமல் இருக்கிற பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுன்றது ஒண்ணு. அமூர்த்தார்ச்சனம் அப்படின்னா அக்னி நெருப்பு ஜுவாலை எரிஞ்சுட்டு இருக்கிறது, அதுல பெருமாளை வரவழைத்து பெருமாளுக்கு அபிஸ் கொடுத்து அதன் மூலமா பெருமாளை ஆராதிக்கிறோம். அப்போ பெருமாள் அங்க வந்தாலும் கூட நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஏன்னா பெருமாள் அங்க அமூர்த்தமா வரார், உருவம் இல்லாம வரார், அக்னி ரூபத்திலே வரார். அதனால அந்த அக்னியே பெருமாளா நினைச்சு சேவிச்சுக்கிறோம். பௌத்தோற்சவ காலங்கள்ல அந்த அக்னியே கூட நாம பெருமாளா நினைச்சுட்டு பாவிச்சுட்டு பிரதட்சணம் எல்லாம் கூட பண்றோம். அப்படி உருவம் இல்லாத பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனம்ன்றது அமூர்த்த அர்ச்சனம்னு வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்கள் எல்லாம் அப்படி பண்ணக்கூடிய அர்ச்சனங்கள் தான். ஜோதிஷ்டோம யாகம், இந்த வாஜபேய யாகம், என்னென்னலாமா வேதத்துல சொல்றது பாருங்க, அந்த யாகம் எல்லாம் கூட எம்பெருமானுக்கு அரூபமா உருவம் இல்லாமல் பண்ணக்கூடிய அருவத்திலே பண்ணக்கூடிய பகவத் ஆராதனங்கள் ஒண்ணு. ரெண்டாவது சமூர்த்த அர்ச்சனம், சமூர்த்த அர்ச்சனம், நல்ல உருவத்தோடு கூட நல்ல வடிவத்தோடு கூட இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனம் சமூர்த்த அர்ச்சனம். சமூர்த்தம் அப்படின்னா உருவ வழிபாடு, விக்கிரக வழிபாடு, அர்ச்சாமூர்த்தியை பண்ணக்கூடிய ஆராதனம். கோவில்ல பெருமாள் ஆசிரியமா சங்கு சக்கரங்களை ஏந்திண்டு பட்டு பீதாம்பரத்தை எல்லாம் தரிச்சுண்டு யக்ஞ பவித்தம் என்ன, மார்பிலே திருமார்பன் ஆச்சியார் என்ன, பக்கத்துல ஸ்ரீதேவி பூமிதேவி என்ன, இவாளோட எல்லாம் கூட பெருமாள் ஆச்சரியமா பார்த்தா பார்த்துண்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய அழகு பரிமளிக்க அழகு சொட்ட பெருமாள் காட்சி அளிக்கிறானு, அதற்கு நல்ல உருவ வழிபாடு சமூர்த்தார்ச்சனம்னு பெயர். அது என்ன, பெருமாளை எழுந்தருளை பண்ணி திருமஞ்சனம் பண்றது, பெருமாளுக்கு நமகா நமகான்னு நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்றது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, இந்த மாதிரி பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், அத்தியன உற்சவம் இதெல்லாம் பண்ணி வைக்கிறது, பெருமாளுக்கு தலிகம்சம் பண்றது, இதெல்லாம் சமூர்த்த அர்ச்சனம், விக்கிரக வழிபாடு, உருவ வழிபாடு. அங்க பெருமாள் நம்ம போலவே நம்முடைய கண்களுக்கு தன்னுடைய திருமேனியை காட்டிக்கொண்டு, இது பாரு கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, ஒன்ன மாதிரியே நான் இருக்கேன் பார்த்து நன்னு அனுபவிச்சுக்கோ, என்னுடைய இந்த அழகான கோலத்தை உன்னுடைய மனசுல அப்படியே தேக்கி வச்சுக்கோ, பதிய வச்சுக்கோ, நான் ஆச்சரியமா உனக்கு என்னுடைய சேவையை கொடுக்கறேன் அப்படின்னுட்டு பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி நம்மை மயக்கி அவன் திருவடியிலேயே நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உபாயம் இந்த உருவம் என்பது. நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று போராதார், கற்கின்றதெல்லாம் கடைன்னு திருமலை செய்கிறான் சொன்னார். காத்துல பெருமாள் இருக்கான், அக்னியில பெருமாள் இருக்கான், ஜலத்துல பெருமாள் இருக்கான், பெருமாள் எங்கேயும் இருக்கான். ஆனா திருமலை செய்பிரான் மகா யோகி, அவர் கண்ணுக்கு தெரியறான் பெருமாள். நம்ம பக்கத்திலேயே பெருமாள் இருப்பான் நமக்கு தெரியறதா என்ன, நம்ம போல இருக்கிறவாளுக்கும் பக்தி செலுத்த வேணும் அப்படின்னா அதுக்குத்தான் அர்ச்சாவதாரம். சங்க சக்கரத்தோட பெருமாள் இருக்கிறச்ச பார்த்தாவே தெய்வம்னு தெரியறது, கணத்துல போட்டுக்கிறோம், கையை கூப்பிடுறோம், ஒரு பயபக்தி வரதோ இல்லையோ. அந்த பக்தியை ஏற்படுத்தக்கூடியவன் யாருன்னா உருவத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி தான். அவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதுக்கெல்லாம் சமூர்த்தார்ச்சனம்னு பெயர். சரி, யாகம் என்பது அமூர்த்தார்ச்சனம் சமூர்த்தார்ச்சனம்னு ரெண்டு விதமா இருக்கிறது, இதுல எது உசந்தது அப்படின்னு ஒரு விசாரம், ஒரு சந்தேகம் வந்தால், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் ஏக மனதோடு ஒரே மனசா தீர்மானம் பண்ணின விஷயம், வேதத்திலே சொல்லப்பட்டதான அந்த அமூர்த்தார்ச்சனமான யாகங்களை விட ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்ன, வைகானசம் என்ன, இப்படி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்களிலே சொல்லப்பட்ட சமூர்த்தார்ச்சனம்னு சொல்லக்கூடிய அர்ச்சாமூர்த்திகளினுடைய ஆராதனம், விக்கிரக வழிபாடு, கோவில்ல பெருமாளுக்கு அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கிற பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம், திருமஞ்சனம், உற்சவங்கள் எல்லாம் இருக்கிறதே, இந்த யாகம் தான் உசந்தது. அதை காட்டிலும் இது உசந்தது. பெரும்பாலும் யாகங்கள்லாம் இன்னைக்கு அனுஷ்டிக்கிறதுன்றது குறைஞ்சு போயிடுது. ஏன் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா அதுக்கான அவகாசம் இல்ல, அந்த நியமங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு முடியல, காலம் போறலே, சக்தி போறலேன்றதெல்லாம் ஒரு காரணமா, லௌகீகமான காரணங்களா இருந்தாலும் கூட, அதை விட உசந்த யாகமான விக்கிரக ஆராதனம்னு சொல்லக்கூடிய யாகம் ஒரு ஒரு ஊரிலும் ஒரு ஒரு திவதேசத்திலும் நடந்துட்டு இருக்கிறது. அதையெல்லாம் நாம அனுபவிக்கிறோம். யாகத்துல கலந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரியம் பண்ணுவா. யாகம் பண்ணணும்னா 16 ரித்விக்குகள் தேவை, வாத்தியார் எல்லாம் 16 பேர் இருக்கணும். அவா பண்ணுவா, வேத பாராயணம் பண்ண தெரிஞ்சவாள்லாம் வேதம் படிப்பா, அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் பண்ணுவா. அதே மாதிரிதான் யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ என்னென்ன வருமோ அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு பிரம்மோற்சவத்தை உற்சவங்களை நடத்தி வைக்கிறோம். அதனால அதுவும் யாகம்தான், இதுவும் யாகம்தான். சுவாமி, இந்த மாதிரி பெருமாளுக்கு ஆராதனம் பண்றது, உற்சவம் நடத்தி வைக்கிறது, இதெல்லாம் யாகம்னு சொல்றோமே, நம்ம சம்பிரதாயத்துல வேதத்திலே சொல்லப்பட்ட அக்னியிலே சுவாகான்னு சொல்லி பண்ணக்கூடிய யாகங்களை காட்டிலும் இதற்குத்தான் பெருமை அதிகம், இதுதான் விசேஷம்னு சொல்றோமே, அதற்கு ஏதானும் ஒரு சாட்சி உண்டா அப்படின்னு பார்த்தா, கோவில்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோமே அத ஒரு டேபிள் ஃபார்ம்ல இருக்கும், அது நாலு கால் இருக்கும். அந்த நாலு கால் பார்த்தா சிங்கத்தினுடைய கால் போல, சிம்மத்தினுடைய கால் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்திலே வளைஞ்சு சிம்மம் அப்படி உட்கார்ந்து இருந்தா காலை ஊனிண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த நாலு காலம். அந்த நாலு கால் கீழக்க பார்த்தா சிங்கத்தை போலவே விரல்கள் இருக்கும், ஷார்ப்பா நகங்கள் எல்லாம் கூட இருக்கும் அதுக்கு, சிம்மத்தினுடைய கால்கள் போல அது நாலு கால் இருக்கும். மேல ஒரு பெரிய பலகை போல இருக்கும், அந்த பலகை வந்து ஒரு பக்கம் வசத்தியா இருக்கும், ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கும். எதுக்குன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ற ஜலம் எல்லாம் அங்கே தேங்கி நின்றுடுத்து அப்படின்னா வழிஞ்சு ஓடும். அதனால ஒசரத்துல இருந்து பள்ளத்தை நோக்கி ஜலமானது போயிடுத்துன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு பெருமாளுக்கு திருமஞ்சனமாற தீர்த்தத்தெல்லாம் அதுல சேகரிச்சுப்பா, அதை நமக்கு தீர்த்தமா கொடுப்பா. அந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்தானம் இருக்கிறது பாருங்க டேபிள் ஃபார்ம்ல, அதற்கு என்ன பேருன்னா திருமஞ்சன வேதின்னு பேர். திருமஞ்சன வேதிக்கை அல்லது திருமஞ்சன வேதின்னு பெயர். இந்த வேதி வேதிக்கைன்ற பெயர் இன்னொரு இடத்துக்கும் உண்டு. எதற்கு உண்டுன்னா யாகம் பண்ணக்கூடிய யாக குண்டம் இருக்கு பாருங்கோ யக்ஞ வாட்டிக்கை, அதற்கு யாக வேதின்னு பெயர். ஆக அங்கும் யாகம் தான் நடக்கிறது, இங்கும் யாகம் தான் நடக்கிறது. அங்க யாகம் பண்ற இடத்துக்கு எப்படி யாக வேதின்னு வச்சிருக்காளோ அதே மாதிரிதான் இங்கேயும் திருமஞ்சன வேதின்னு வச்சிருக்கா. அங்கே நடக்கக்கூடியது உருவம் இல்லாமல் அக்னி ரூபமா வரக்கூடிய பெருமாளுக்கான யாகம், இங்கே உருவத்திலே இருக்கக்கூடிய விக்கிரகமூர்த்தி அர்ச்சனமூர்த்திக்கான யாகம். ஆகையினாலே அதுவும் யாகம்தான், இதுவும் யாகம்தான் அப்படின்னுட்டு இந்த யாக வேதி திருமஞ்சன வேதின்ற பதங்கள் வழக்கத்துல இருக்கிறத கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அர்ச்சாவதாரம் என்பது கோவில்ல மட்டும் இல்ல, நம்ம ஆண்கள்ல நம்மளுடைய கிரகங்கள்ல பண்ணக்கூடிய விக்கிரக ஆராதனம் சாலக்கிராம ஆராதனம் எல்லாம் கூட அர்ச்ச ஆராதனம் தான். அதை புரிய வைக்கிற விதத்துல நமக்கெல்லாம் சமாசிரயணம் பண்றதுன்னு சொல்லி பழகிடுத்து. ஆனா வாஸ்தவத்துல அதை என்ன சொல்றோம், பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்றோம், ஐந்து சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம் அப்படின்றது இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவை புனிதமாக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள். அந்த ஐந்து சம்ஸ்காரங்கள்னு வரச்ச தாப சம்ஸ்காரம் அப்படின்னுட்டு, தாப சம்ஸ்காரம் தோல் சங்கு சக்கரங்கள் ஒற்றிக்கொள்ளுதல். நாம சம்ஸ்காரம் நட்டு எம்பெருமானுடைய தாசன் என்பதற்கு அனுகுணமாக எம்பெருமானுடைய திருநாமத்தை வகிப்பது நாம சம்ஸ்காரம். கடைசியா இருக்கக்கூடியது வந்து யாக சம்ஸ்காரம் அல்லது யக்னி சம்ஸ்காரம்னு பெயர். அதற்கு யாகம்னால யக்னியம்னால ஒண்ணுதான். யாகம்னா என்ன, யக்னியம்னா என்ன, நடிகன் சொல்ல வேண்டியதில்லை, வேள்வின்னு அர்த்தம். எதுக்கு யாக சம்ஸ்காரம்னு பெயர், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிற எல்லாரும் ஸ்வாகா ஸ்வாகான்னு யாகம் பண்ண போறாளா என்ன? அப்ப எதுக்கு யாக சம்ஸ்காரம்னு பெயர் அதற்குன்னா, அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பெருமாளுடைய ஆராதனம் எப்படி பண்ணணும்னுட்டு ஆச்சாரியனானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவார். பகவத் ஆராதன கிரமமானது ஆச்சாரியனாலே சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணப்படும். ஒரு மந்திரத்தை நாமா தெரிஞ்சுட்டு சொல்றது இல்ல, வேதமோ பிரபந்தமோ நாமா தெரிஞ்சுட்டு சொல்றது இல்ல, திருவாராதனம் முதலான அனுஷ்டானங்கள் எல்லாம் நாமா தெரிஞ்சுட்டு புஸ்தகத்தை பார்த்து இன்னொருத்தர் பண்றது பார்த்துட்டு பண்றது இல்ல. ஆச்சாரியனிடத்திலே உபதேசம் வாங்கி கொண்டு அவருடைய நியமனத்தின் பேர்ல தான் பண்ணணும், அப்பதான் பலன் அதிகம் அதற்கு. ஆகையினால ஆச்சாரியன் இப்படிதான் திருவாராதனம் பண்ணணும்னு உபதேசம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த கிரமத்திற்கு, அந்த திருவாராதனம் பண்ணக்கூடிய அந்த கிரமத்தை உபதேசமா வாங்கிக்கிற சம்ஸ்காரத்திற்கு யாக சம்ஸ்காரம்னு பெயர். இதுல இருந்து என்ன தெரிகிறது, நாம பண்ண போறது திருவாராதனம் கிடையாது, யாகம்னு தெரிகிறது. விக்கிரக ரூபமா இருக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம கையில கிடைச்ச தீர்த்தம் என்ன, சந்தனம் என்ன, பால் என்ன, திருத்துழா என்ன, புஷ்பம் என்ன, நம்ம தலிகை என்ன, பழங்கள் என்ன, இந்த வஸ்துக்களை எல்லாம் கொண்டு அங்கே ஸ்வாகா ஸ்வாகான்னு பண்ணக்கூடிய யாகமானது இங்கே நமகா நமகான்னு சொல்லி அர்ச்சனையாகவும் பாசுரங்களையும் வேத மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி திருவாராதனமாகவும் பண்ணப்படுகிறது. ஆகையினாலே இதுவும் யாகம்தான் என்பதை குறிக்கிற வகையிலே அதற்கு ஐந்தாவது சம்ஸ்காரமான திருவாராதன கிரமத்தை உபதேசமாக வாங்கிக் கொள்வது என்பதற்கு யாக சம்ஸ்காரம் அல்லது யக்ஞ சம்ஸ்காரம் என்று பெயர். அதனாலே வசந்த ஆராதனம் எதுன்னா, பகவத் ஆராதனம்னு சொல்லக்கூடிய அர்ச்சாமூர்த்திகளினுடைய ஆராதனம் தான் வசந்தது. ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த யாகங்கள் நடக்காவிட்டாலும் கூட பகவானுக்கு பண்ணதான இந்த யாகங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம். அதனாலேதான் தவறாம கோவிலுக்கு போனோம். கோவில்ல நடக்கக்கூடிய திருவாராதனங்கள்லாம் ஒரு நாளும் நிக்கக்கூடாது, உற்சவங்கள்லாம் நிக்கக்கூடாது, அதெல்லாம் நம்முடைய பொறுப்புன்னுட்டு கோவிலுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ண சொல்லி நியமிச்சிருக்க நமக்கு. அது போல ஆத்திலும் கூட பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்காம இருக்கக்கூடாது, திருவாராதனம் பண்ணி நம்ம பண்ற தலைகையெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம இருக்கக்கூடாது, அப்பதான் ஆத்துக்கும் லோகத்துக்கும் சுபிக்ஷம் க்ஷேமம் அப்படின்னுட்டு வசந்த சமூர்த்தார்ச்சனம்னு சொல்லக்கூடிய யாகம்னு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சா வழிபாட்டை பெரியவர்கள் நமக்கு எல்லாம் கூட வச்சிருக்கா. அதனாலே அது வசந்தது. இப்படி வசந்த யாகமான இந்த உற்சவம் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் பிரம்மா பண்ணி வைத்தது ஒண்ணு, இவன் எல்லாரையும் பார்த்து மகிழறது, எல்லாரும் இவனை பார்த்து மகிழறதுன்றது ஒண்ணு, அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய இவனுக்கு பண்ணக்கூடிய யாகம்னு சொல்லக்கூடிய அர்த்தத்திலே ஒண்ணு. இப்படி எப்படி பார்த்தாலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான அப்படின்னாலே இதற்கு வந்து உற்சவம்னு பெயர். அப்படி பிரம்மாவினாலே ஏற்படுத்த உற்சவத்தை, பிரம்மா ஏற்படுத்தின உற்சவத்தை அனுபவித்துக் கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹ. பிரம்ம குளுப்தோத்சவாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே, க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே, வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய், நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய், இனியான் உன்னை என்றும் விடேனே.